பிராயம் கொண்டாடும் பூபாலமே, தேன்தூவும் சந்தோஷ கார்த்தாலமே, நீ பாடும் ராகமே நான் காணும் யோகமே, வா என் சுகமே, வா என் சுகமே. ஆகாயம் கொண்டாடும் பூபாலமே, தேன் பூவும் சந்தோஷ கார்த்தாலமே. பாடும்